శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితార్కికే హరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హరి అసద్గురు పరంపరాయి నమః. ఇప్పో ఇంద్రియంగల్ ముఖ్య ప్రాణన్ ఇది మరి మనసు జ్ఞానం ఇదై కాట్టిడం தனியாக ஆத்மான்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டோம். ஆனால் இப்ப இதுல சில கேள்விகள்லாம் வருது, நம்மளை பார்த்து சில கேள்விகள்லாம் கேட்கறா, அதற்கு பதில் சொல்லணும். இப்போ என்ன இதுன்னா, பௌத்தனும் நேத்தி கூட பார்த்தோம், பௌத்தன் ஒரு மாதிரி சொன்னான், க்ஷணிகமாகிற ஞானம் அதுவே ஆத்மா அப்படின்னு சொன்னா பௌத்தன். சார்வாகன் என்ன சொன்னா, ஞானம் இருக்கு அது க்ஷணிக்கோன்றத காட்டிலும் அனித்தியம்னு நாங்க ஒத்துக்கிறோம் அப்படின்னா அதுதான் ஆத்மா அல்லது தேகமே ஆத்மா அப்படின்னா அவன் கேட்டான் சார்வாகன். இந்த ரெண்டத்தையும் கண்டனம் பண்ணிட்ட, க்ஷணிகம்னு சொல்லவே கூடாது, க்ஷணிகம்னு சொன்னாலோ அனித்யம்னு சொன்னாலோ ரெண்டுத்துக்கும் கொஞ்சம் வேறுபாடு இருக்கு. க்ஷணிகம்னா அந்தந்த க்ஷணத்துல ஞானம் போயிடுறது அப்படின்னு அர்த்தம். ஆனா இந்த இதுன்னு சொன்னாக்கா அனித்யம்னு சொன்னாக்க க்ஷணிகம்ல கொஞ்ச நாள் இருக்கும் அப்படின்னு. ஒரு கடம் ரொம்ப நாள் இருக்குது, ஒரு வருஷம் இருக்கு, நாலு வருஷம் இருக்கு, அஞ்சு வருஷம் இருக்குன்னு சொன்னு வச்சுக்கோங்க, அதுவும் அனித்யம் தான். ஆனால் அது க்ஷணிகம் இல்ல. அதுதான் அப்ப முன்னாடி சொன்ன பிரதிசங்கியா பிரதிசங்கியா நிரோதா பிராப்தி அப்படின்னா சொல்லிருக்கோம். பிரதிசங்கியா நிரோதம் அப்பிரதிசங்கியா நிரோதம்லாம் அவ சொல்ற பௌத்த நேர நம்ம பார்க்கிற கணத்தினுடைய நாசம், நேர பார்க்காத சூக்ஷமா ஒரு க்ஷணத்திலேயே வர்ற கணத்தினுடைய நாசம் அப்படின்றத அவ சொல்றா. இது ஆத்மஸ்வரூப பர்யந்தம் அவ சொல்லிட்டு போற பௌத்த, ஆத்மஸ்வரூப பர்யந்தம் அது உண்டு அப்படின்னு சொல்லிட்டு போற பௌத்த. அதனால ஆத்மாவே அனித்யம்தான், க்ஷணிகம் தானே, அதனால அனித்யம் தான் அப்படின்னு அவருடைய அபிப்பிராயம். சார்வாகனோ தேகமே ஆத்மா, ஞானம் இருக்கு ஞானம் அனித்யமா தான் இருக்கு, ஏன்னா ஆத்மாவே தேகம் அதுவே அனித்யம் அப்படி இருந்துச்சு, அவனுக்கு இருக்கிற ஞானம் எப்படி நித்தியமா இருக்கும், அதனால அதுவும் அனித்யம் அப்படின்னு சொல்லிட்டு சார்வாகன் சொன்னான். இத ரெண்டுத்தையுமே அங்கீகரிக்கிற எம்பெருமானார். ஏன் அப்படின்னாக்க, ஸ்ருதி சொல்றது நித்தியமானது ஆத்மா, ஆத்மா நித்தியமானவன். நீங்க அச்சேதனம்னு பார்த்தா பிரகிருதியை தவிர்த்து மீது எல்லாமே அனித்யங்கள் தான், பிரகிருதி மத்திரம்தான் நித்தியம். அச்சேதனா பார்த்தாச்சு நித்யா சதத விக்ரியா அப்படின்னு பிரமாணம் காமிச்சிருக்கா பிரிவா. ஆகையினால பிரகிருதி ஒன்றி நித்தியமா இருக்கு, மீது எல்லாம் அனித்யமாகத்தான் இருக்குது. அதனால நீங்க வந்து தேகம்தான் ஆத்மா, இந்திரியம்தான் ஆத்மா, பிராணம்தான் ஆத்மா, மனசுதான் ஆத்மான்னு சொன்னாக்க அதுல தோஷம் வரும். ஏற்கனவே சொன்னோம் அகிருத அத்தியாகமம் கிருத விப்ரநாசம். அனித்யம் ஆத்மா அப்படின்னாக்கா இவன் அழகிய இந்த ஜென்மா, நான் ஒருத்த ஜென்மம் எடுக்கிறேன், இந்த ஜென்மால் நிறைய நான் பாவம் பண்றேன், நிறைய பாவம் பண்றேன், நிறைய பாவம் பண்ணினேன்னாக்க இப்ப இந்த ஜென்மம் எனக்கு முடிஞ்சு போச்சு, முடிஞ்சு போயிடுதுன்னாக்க நான் அனித்யம் தானே, அடுத்த ஜென்மம் நான் யாரும் தெரியாது, நானே கிடையாது. அப்ப இந்த புண்ணிய பாபங்கள் பண்ணினே அதனுடைய பலனை யார் அனுபவிப்பார், வேற யாருக்கோ போறதா, அல்லது இந்த ஜென்மாவில நான் எத்தனையோ புண்ணிய பாப பலத்தை அனுபவிச்சிருக்கேன் அது யாரோடது, ஏன்னா நான் அனித்யம் ஆச்சே அப்படின்னு கேள்வி வரும். அகிருத அபியாகமும் கிருத விப்ரநாசம், நான் பண்ணின புண்ணிய பாபங்கள் போயிடும், இன்னொருத்தர் யாரோ பண்ண புண்ணிய பாபங்கள்லாம் எனக்கு வந்துடும், இது பெரிய தோஷம் இது அப்படின்னு எம்பெருமானார் வந்து பிரயோஜனவஸ்துவாதிகரணத்துல சாதிச்சிருக்க. ஆகையினால அனித்யமான வஸ்துக்களை ஆத்மாவா சொல்லக்கூடாது. அப்ப ஞானமே ஆத்மா, ஞானம்தான் ஆத்மா, ஞானம் நித்தியமானது அப்படின்னு அவெல்லாம் ஆட்சேபிச்சா, நித்தியமான ஆத்மாவே ஞானமா இருக்கட்டும் வேணும். அதுக்கு எம்பெருமானார் என்ன சாதிச்சுட்டார், சூத்திரகாரர் திருவுள்ளம், சூத்திரகாரன் சொல்றேன் ஞோத ஏவ அப்படின்னு சூத்திரக்காரரே பண்ணிட்டாரு. அத ஏவ ஸ்ருத ஏதேவ ஸ்ருதி சொல்றதுனால ஞக ஏவ ஞாதாதான் இவன் ஞாதானாக ஞானாசிரயமா இருப்பான், ஞானத்துக்கு ஆசிரியமாக இருப்பிடமாக இவன் இருக்கிறவன் அப்படின்னு ஸ்ருதி சொல்றது. அதனால ஞாத்ருத்தம் உண்டு, ஞானன்றது இவனுக்கு ஒரு தர்மம். அதுதான் போன ஸ்லோகத்துல மூணாவது ஸ்லோகத்துல ஞாத்ருத்தம் சாஸ்திய தர்மா அப்படின்னு சொல்லிட்டார். இந்த ஜீவாத்மாவுக்கு ஞானங்கிறது ஞானம் தர்மமா இருக்குது, அதனால ஞாத்ருத்தம் அவனுக்கு இருக்கு, அது ஒரு தர்மம் அது அப்படின்லாம் சொல்லி முடிச்சோம். இப்ப இவ என்ன கேள்வி கேட்கிறான், ஞானம் தர்மம் சொல்றேன், எதுக்கு அப்படி சொல்லணும், ஞானம் நித்தியம்னு நீ ஒத்துட்டு இருக்க, நித்தியம்னு நீ சொன்னதுனால அந்த ஞானமே ஆத்மாவாகட்டுமே, ஞானம் நித்தியம் அப்படின்னு நீ ஒத்துட்டு இருக்கிய இல்லையோ, அப்போ ஞானம் நித்தியம்னு நீ சொல்லிட்டேனாக்க அதுவே ஆத்மாவாகட்டுமே, அதை விட்டுட்டு எதுக்கு தனியா உன்னத்தை கல்பிக்கணும், உன்னை தனியா கற்பிக்க வேண்டாமே, தனியா கற்பிக்கவே வேண்டாது, கற்பிச்சாக்க விரோதம் வருது, விரோதம் வருது அப்படின்னுட்டு இப்ப கேள்வி கேட்கிறா. என்ன விரோதம் வருதுன்னாக்க கௌரவனாகவ விரோதம் வருது, கௌரவனாகவ விரோதம். ஏற்கனவே சொல்றோம் இங்க கௌரவம் லாகவம்னா என்னது அப்படின்னா கற்பனைகள் பல இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அது கௌரவம். கற்பனை ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு, எவ்வளவு போடு குறைவா இருக்கோ கற்பனைகள் அது வந்து லாகவம்னு சொல்றோம். இப்ப நீங்க வந்து ஆத்மா அப்படின்னு ஒண்ணு, அந்த ஆத்மாவுக்கு ஞானம் ஒண்ணு இருக்குது, அந்த ஞானம் தான் தர்மபூத ஞானம், அதை கொண்டு ஞாத்திருக்கும் ஒரு தர்மம் இருக்கு, அந்த ஞானத்துக்கு சங்கோஜ விகாசங்கள் தான் சொல்லணும், அது மாதிரி சங்கோஜ விகாசத்தை ஒத்துண்டு அந்த ஞானத்தினுடைய அவஸ்தா விசேஷங்கள் சுகம் துக்கம் இச்சை கோபம் இத மாதிரி எல்லாம் எத்தனையோ கற்பிச்சு போனோம். நீங்க இப்படி கற்பிச்சுன்னு போறதுன்றது விரோதம் தானே, அதனால ஞானம் அனித்யம் ஞானம் க்ஷணிகம் அதெல்லாம் நீங்க சொன்னீங்க அதெல்லாம் ஒத்துக்கிறோம். ஞானம் நித்தியம் அப்படின்றது நீ ஒத்துண்டிய அதுவே இருக்கட்டுமே, அப்ப ஞானம் தான் நித்தியம் அதுதான் ஆத்மான்னு சொல்லிட்டாக்க ரொம்ப சுலபமா வருதே அது, அத அது நித்தியம் ஆகுது, அதுக்கு சங்கோஜ விகாசம் உண்டு. இப்ப நமக்கெல்லாம் சம்சார தசை, நேத்தி அறிய ஏதோ சொல்றேன் விஷயம், இன்னைக்கு நான் என்ன சொன்னேன் நேத்தி நான் என்ன சொன்னேன்னு யோசிச்சு பார்த்தாக்கா சிலது ஞாபகம் வருது சிலது ஞாபகம் வரல, ஏன் அப்படின்னா சங்கோச்சம் என்னுடைய பிராரத்த கர்மா நிறைய ஞாபகம் மறந்து வருது, அதனால எனக்கு நேத்தி என்ன சொன்னேன் அப்படின்னு கூட எனக்கு தெரிய மாட்டேன்றது மறந்து போயிருப்பது ஞான சங்கோச்சம். சில சமயத்துல ஞாபகம் வந்துடுறது, ஞான விகாசம் வருது, அதனால இது சகஜம் தானே, ஆகையினால இது அழகான வார்த்தை ஒண்ணு நல்லா இருக்கு, ஞானம் நித்தியம் அதுக்கு சங்கோஜ விகாசம் இருக்கு, என்ன நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம் நாம, அதனால அதுவே போர்மை ஆத்மான்றது, அதனால அதுவும் அந்த ஞானம் நமக்கு என்ன பண்றதுன்னு இந்திரியங்களோட சம்பந்தப்பட்டு கடம் படம் இது இந்த விஷயம் அது அந்த விஷயம் நமக்கு புரிய வைக்கிறது அதுவே போர்மை. அதை முன்னிட்டு எதுக்கு கல்பிக்கணும், ஒரு ஆத்மான்னு ஒண்ணு கல்பிக்கணும், எவருமானால் சூத்திரகாரனுடைய திருவுள்ளத்தையும் ஸ்ருதியினுடைய திருவுள்ளத்தையும் அறிந்து கொண்டு நித்தியமான ஞானம் அதை காட்டிடும் வேறானவன் ஆத்மா அவனுக்கு ஞாத்திருத்தம் உண்டு அப்படின்னா சொல்ற. அதனால ஞானமே நித்தியமா இருக்கிறதுனால இந்த மாதிரி கல்பிக்க வேண்டாமே, இந்த மாதிரி கல்பிச்சா நிறைய விரோதங்கள்லாம் வருது கௌரவங்கள்லாம் வருது, அதனால கெடுதல் தானே, ஏன்னா நீங்களதான் ஒத்துட்டு இருக்கீங்க நிறைய கற்பனை எல்லாம் கூடாது அப்படின்னு எதுக்கு கற்பிக்கணும், ஆகையினால ஒரு நிலையே வச்சுக்கோங்க ஞானம். அந்த ஞானம் நமக்கு விஷயத்தெல்லாம் இந்திரியங்களோட சேர்ந்துண்டு நமக்கு விஷயத்தெல்லாம் புரிய வைக்கிறது. அதே ஞானமே அகம் அப்படின்ட்டு நான் அப்படின்ற சொல்லுக்கும் அர்த்தமாக இருக்கு. அதுக்கு பல நிலைகள் இருக்குன்னு வச்சுக்கலாமே, அவஸ்தைகள் ஸ்டேட்டஸ் இருக்கு அதுக்கு. அதனால கடமகம் ஜானாமி, அகம் ஜ்ஞஹா, அகம் ஜ்ஞாதா, அகம் ஜானாமி, அத மாதிரி அகம் ஆத்மா அப்படின்னு எல்லாம் சொல்றோம். இப்ப இந்த அகன்ற சப்தத்துக்கே ஞானம்தான் பொருள். அந்த ஞானமானது பல நிலைகளை எடுக்கிறது, அதை நாமளே வச்சுட்டு இருக்கோம். இதுல வந்து அத்ரவியோசனத்துல சாதிக்க போற பல பல நிலைகளை எடுக்கிறது. இப்பதான் சொன்னோம் இச்சைனா அதுவும் ஞானத்தினுடைய நிலை, கோபம்னா அதுவும் ஞானத்தினுடைய நிலை, வெறுப்பா இருக்கு அதுவும் கோபத்தினுடைய ஒரு நிலை அப்படின்னா நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அத மாதிரி இருக்கா இல்லையா, அதையே போருமே. அந்த நிலைதான் ஆத்மான்றது ஒரு நிலை, ஞாதான்றது ஒரு நிலை, ஞானத்துக்கே பல நிலைகள் தானது. அதுவே சொல்லிட்டு போலாமே. அதை விட்டுட்டு தர்ம கல்பனாதான் தர்ம கல்பனா ஏற்கனவே சொல்றோம். ஒரு தர்மிய கல்பிச்சு அந்த தர்மிக்கு பல தர்மங்களை கல்பிக்கிறத காட்டணும். இருக்கக்கூடிய ஒரு தர்மி அதுக்கே தர்மங்களை கல்பிச்சுட்டு போலாமே. ஞானம்ன்றது ரெண்டு பேரும் ஒத்துட்டு இருக்கோம், உங்களுக்கும் சம்மதம் எங்களுக்கும் சம்மதம். அந்த ஞானம் நிச்சயமா இருக்குன்னு நீ சொல்ற, சரி நிச்சயமா இருக்கட்டும். அதுலயே அதனுடைய நிலைகள்னால பல நிலைகள் இருக்கு. அந்த நிலைகள்ல ஞாத்திருத்தம்னு ஒண்ணு உண்டு, ஆத்மத்துவம்னு ஒண்ணு உண்டு, அகம்தோன்னு ஒண்ணு உண்டு, பிரத்யக்தம்னு ஒண்ணு உண்டு, சுயம்பிரகாசத்தம் உண்டு அப்படியே சொல்லிட்டு போயிட. அதை விட்டுட்டு எதுக்கு இத மாதிரி கல்பிக்கணும், இந்த மாதிரி பல விஷயங்களை கல்பிக்கணும். ஒரு ஆத்மா ஒரு தர்மிய கல்பிச்சு அந்த தர்மிக்கு ஞாத்திருத்தம் இருக்கு, பிரத்யக்தம் இருக்கு, சுகித்தம் இருக்கு, துக்கித்தம் இருக்கு, இத மாதிரி எத்தனை தர்மங்கள் கல்பிக்க வேண்டியதா இருக்கு. அவைகள்லாம் கல்பிக்கிறதுன்றது என்னைக்கும் கௌரவம், கல்பனைன்றாலே கௌரவம் தான். இருக்கிற வஸ்துவுக்கு தர்மத்தை கல்பிச்சீங்கன்னா தோஷம் இல்லை. அதுதான் சொன்னோம், தர்ம கல்பனாதக வரும் தர்ம கல்பனம் நகி திரட்டே அனுபவம் நாம. இது மாதிரி ஒரு நியாயம் நேற்று கூட பார்த்தோம், நேர சிலதெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த பார்த்துன்னு இருக்குச்சே அதுக்கு நீ எந்த விரோதம் சொன்னாலும் எடுபடாது. நாம பார்த்துட்டு இருக்கோம், நம்ம அனுபவிச்சுட்டு இருக்கோம். அதனால அந்த பிரத்யக்ஷமா எதை பார்க்கிறோமோ அதுக்கு பொருந்தாமைன்றதே வராது. இப்ப நாம பார்த்துட்டு இருக்கோம், ஒரு ஞானம் ஒண்ணு இருக்கு எனக்கு, அந்த ஞானத்தினுடைய நிலைகள் தான் எது அப்படின்னு சொல்லிட்டு போலாமே. எதுக்கோசரம் இப்படி கல்பிக்கணும், இதை கல்பிச்சாக்க நிறைய தோஷங்கள் வருதே, அதனால கல்பிக்க வேண்டாம். அதனால லாகம் இருக்கு, ஞானமே ஆத்மா அப்படின்னு சொல்லிட்டாக்க லாகம் இருக்கு அப்படின்னுட்டு ஆக்ஷேபிக்கிறார். அதற்கு பதில் இது வந்து ஞானம் நித்தியம் சொன்னோம், நீ சொல்றது பொதுவா சரி, அதாவது கற்பனை அது கௌரவம் தான், கல்பிக்கிறதுங்கிறது கௌரவமாத்தான் இருக்கு. கௌரவம்னா அதிகப்படின்னு அர்த்தம், அதிகமா கல்பிக்கிறது அது தோஷம்தான் அது. ஆனால் இதே மீமாம்சைகள்லாம் ஒரு விஷயம் எடுத்துட்டு இருக்கா, பலமுக கௌரவம் நதோஷாய அப்படின்னு சொல்றாங்க. பலமுக கௌரவம் நதோஷாயன்னாக்க கல்பிக்கிறதுலயே கூட சரி, நமக்கு அதனால ஒரு பலன் கிடைக்கிறதுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அது தோஷம் இல்ல. பிரயோஜனமே இல்லாம எதையதையோ கல்பிக்கிறத காட்டணும், பிரயோஜனத்தோட கூடின சில கற்பனைகள்லாம் நல்லதுதான், சில கற்பனைகள்லாம் நல்லது. நம்ம நிச்சயப்படி நம்ம தைனந்தன விவகாரம் நிச்சயப்படி நம்மளுடைய பழக்க வழக்கங்கள்லாம் பாருங்க, அதுல நம்ம பெரியவா எத்தனையோ நமக்கு சொல்லி கொடுக்கிறார். சிலதெல்லாம் சாஸ்திர சம்மதமா இருக்கு, சிலதெல்லாம் ஆச்சார சம்மதமா சிஷ்டாச்சாரம் அதுவும் இருக்கு. எதை வேணாலும் இருக்கட்டும், நீங்க எதை எடுத்துட்டாலும் அது என்ன பண்றதுன்னாக்க நமக்கு அனுகூலத்தை கொண்டு வருது. எதை எடுத்திருந்தாலும் நமக்கு அனுகூலத்தை கொண்டு வரும். அந்த மாதிரி அனுகூலத்தை கொண்டு வந்து பல விஷயங்களை நமக்கு சொல்லி கொடுக்கறான்னு வச்சுக்கோங்களேன், அது தோஷம் இல்லையே, அது தோஷம் இல்லை. ஒரு காரியம் பண்ணாம உட்கார்ந்துட்டு இருக்கோம், மௌனமா உட்கார்ந்துட்டு இருக்கோம், ஆனால் அந்த மௌனமானது அவனுக்கு நல்லதை பண்றதில்லை. ஆனால் இன்னொருத்தர் வந்து சொல்ற, வெறும் உட்கார்ந்துட்டு கோயில் மாடுவாரு உட்கார்ந்து இருக்கே, உட்காது உட்காதுன்னு நாராயணன் சொல்லு, பெருமாளுடைய திறனா அவங்கள சொல்லு, நான் சோத்திரங்களை கத்துக்கோ அதை சொல்லு, இப்படி சொல்லு அப்படி சொல்லுன்ற மொத்த மௌனமா இருக்கான். அதனால அவனுக்கு ஒண்ணும் கெடுதல் இல்லை, ஆனால் ஒண்ணுமே பண்ணாம இருக்கான், ஒண்ணுமே பண்ணாம இருக்கான். அதை காட்டிலும் நாராயணே சப்தோஸ்தி வாகஸ்ய வசவர்த்தினி அதாவது நரகே கோரே பசந்தி தேதம் அப்படின்னு தேசியம் விசாரிச்சிருக்க. நாராயணான்னு ஒரு சப்தம் இருக்கு, நமக்கு நாக்கு நல்லா இருக்கு, நம்ம சொன்னா கேட்கும் அந்த நாக்கு. அதனால நீங்க வந்து நாராயணன் சொன்னா உங்களுக்கு என்ன குறைஞ்சு போயிடுறது. ஆனா அதை சொல்லாம தபாபி நரகே கோரை, கோரமான நரகத்துல விழுறாளே, இதுதான் அற்புதம் ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு தேசியம் விசாரிச்சிருக்க. ஆகையினால இந்த நாராயணன் சொல்லிட்டு போட்டு சொல்லிட்டு போட்டுவேன், புண்ணியத்துக்கு புண்ணியம், வெறுமை உட்காந்துருக்கிறதுக்கு அது புண்ணியம். இப்போ இவ வெறுமை உட்கார்ந்து இருக்கிறதுனால இவாளுக்கு யாருக்கும் கடுதல் இல்லதான், ஆனால் நாராயணான்னு சொன்னாக்க அதுக்கு ஒரு அதிகப்படி காரியம் தான். அவனுக்கு புண்ணியம், சொல்ல வச்சவனுக்கு புண்ணியம், அவன் சொல்றத கேட்கறவனுக்கு புண்ணியம். அவனதான் நாலு பேர் சொல்லுவாள் இல்லையோ, அது எவ்வளவு புண்ணியம். பலமுக கௌரவம் நதோஷாயன்றோம். இத மாதிரி கௌரவன் லாகவன்லாம் அந்தந்த சமய சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரிதான் அர்த்தம். இங்க வந்து ஞானமே ஆத்மா, அதுக்கு பல நிலைகள் இருக்கு, அது இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொன்னா அது தவறு. ஏன் அப்படின்னா நாங்க கல்பிக்கிறோம்னு சொல்ற, நாங்க கல்பிக்கல, நாங்க எல்லாம் சுருதி சித்தமான விஷயத்தான் சொல்றோம். ஆனா நீ யுக்தியை வச்சுன்னு சொன்னானாக்கா அதுக்கு நாங்க பதில் சொல்றோம். அகம் ஞானம் அப்படின்னு லோகத்துல பிரயோகம் கிடையாது, மம ஞானம் அப்படின்னு தான் பிரயோகம் இருக்கு. என்னுடைய ஞானம், என்னுடைய ஞானம் உங்களுடைய ஞானம் மாதிரி விப்புலம் இல்லை, வியாபிச்சு இல்லை, உம ஞானம் எங்க, அடியனுடைய ஞானம் எங்க அப்படின்னு நம்ம பேசுறோமா இல்ல, என்னுடைய ஞானம் உம்முடைய ஞானம் அப்படின்னு தான் நம்ம பிரிச்சு பேசுறோம். அதனாலேயே தெரியுது அப்படின்னு அகம் ஞானம்னு லோகத்துல பிரயோகம் இருக்கா, அந்த மாதிரி பிரயோகம் இல்லையே, அகம் ஞானம் பிரயோகம் கிடையாது. அப்படி இல்லாத விஷயத்த நீ அகன்ற சப்தத்தினால ஆத்மா சொல்லப்படுகிறது, அந்த ஆத்மா ஞானம் தான் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது, அது தவறு, அது தவறான விஷயம். அதனால ஞானம்னு ஒண்ணு சொன்னாக்க அதற்கு நித்தியத்துவத்தை ஒத்துட்டோம், அது ஞானம்ன்றது என்னைக்குமே பிரிஞ்சு இருக்காது. நீ காத்தாரோட ஸ்ரீபாஷிகார விஷயமாச்சு அப்படி சொல்லிட்டு இருந்த இதே விஷயத்தான் பாஷிகார சாய்க்கிற, ஞானம்ன்றது என்னைக்கு தனியா நிக்காது, ஞானம்ன்றது தனியா நிக்காது, அது தனியா என்னைக்குமே பிரிக்காது. அதுக்கு ஒரு ஆதாரம், ஒரு ஆசிரியம் அது வேணும். அந்த ஆதாரம் ஆசிரியம்ன்றது ஒரு ஜட வஸ்துல போய் நிக்காது, ஜட வஸ்துல அந்த ஞானமானது சேர்ந்து இருக்காது, ஜட வஸ்துல சேர்ந்து இருக்காது. அப்ப என்ன சொல்லணும் அப்படின்னாக்கா, ஒரு ஞான ஞான சுரூபமான அஜடமான பதார்த்தத்துலதான் அது நிற்கும், அதுலதான் அது ஆசிரியத்து இருக்கும். அதனால இப்ப வந்து ஆத்மாங்கிறது ஒரு தர்மி, அதுதான் இந்த ஞானத்துக்கு ஆதாரமா இருக்கு. அப்போ ஆதேயமா இருக்கக்கூடிய தர்மமான ஞானமும் நித்தியம், அந்த நித்தியமான ஆதேயமான ஞானம் இருக்கே அதுக்கு ஆதாரமா இருக்கக்கூடிய ஆத்மாவும் நித்தியமா இருக்குது, அதுவும் நித்தியமா இருக்குது. அதனால இதுதான் சரியானது, ஏன்னா அதுக்கு ஆதாரம் வேணும், ஆதேயம் வேணும். அதனால ஞானத்துக்கு ஆதாரம் எது அப்படின்னா ஆத்மாதான், அந்த ஆத்மஸ்வரூபம் ஞானஸ்வரூபம், அதுதான் அகம் அகம் அகம் அப்படின்னுட்டு எப்பொழுதும் பிரகாசிச்சுருக்கிறது. ஞானம் அகம் அகம் அகம்னு அது வந்து பிரகாசிக்காது, ஞானம் பிரகாசிக்காது. ஞானம் எப்ப பிரகாசிக்கும், விஷய பிரகாசன வேலாயாம் அப்படிங்கிற எம்பெருமானார். இப்ப உங்களுக்கு எல்லாம் தான் தெரியும், எல்லாருக்கும் எல்லா விஷயமும் ஞானம் பொதுவா இருக்கு. நமக்கு என்ன நமக்கு தெரிஞ்சா கூட நாம என்ன பண்றோம் அப்படின்னாக்கா, கடத்தை பார்க்கும் பொழுதுதான் கட விஷய ஞானம் எனக்கு வருது. இன்னைக்கு மத்தியான கார்த்தால ஸ்ரீபாஷ்யம் அப்படின்னு விஜயாமிச்சுட்டு இருந்தேன் காலக்ஷேபம். அப்போ அந்த ஸ்ரீபாஷன் சேமிச்சுதான் ஸ்ரீபாஷன் ஞாபகம், அதை சொல்லிச்சேதான் வரும், அதை பத்தி பேச்சு வச்சேதான். இப்போ தத்துவம் தகலாக்கும் மத்தியானம் சாகர் பாஷம் பாத்துன்றதுன்னு சொல்லிச்சு கோசரம். இப்போ எப்ப எதை நான் பாக்குறேனோ அப்பதான் அந்த ஞானம் வருது எனக்கு. எப்பொழுதும் அந்த ஞானம் வருது இல்லையே, நான் எப்பொழுதும் சாராதுன்னா அல்லது எப்பொழுதும் தத்துவம் தகலாம் பாக்கணும் அல்லது எப்பொழுதும் ஸ்ரீபாஷம் பாக்கணும். எல்லாருமே என்ன பண்றோம், நமக்கு எது எப்ப தேவையோ அப்பதான் அந்த ஞானத்தை ஞாபகப்படுத்திட்டு அத மனசுல கொண்டு வரும். இதுதான லோகத்துல இருக்க வழக்கம். இது ஞானத்தினுடைய நிலை. ஞானம்ன்றது எப்பொழுதும் எல்லாமே பிரகாசிக்காது, அது முக்தி திசையில தான், முக்தி திசையில தான். பெருமாளுக்கு சொல்லிச்ச யோவேத்தி யுகபத் சர்வம் பிரத்யக்ஷேன சதாஸ்வத சம்பிரணம்ய ஹரிம் சாஸ்திரம் நியாய தத்துவம் பிரதக்ஷ்மஹே அப்படின்னுட்டு நியாய தத்துவத்துல நாதமணிகள் நமக்கு வைத்ததாக இந்த ஸ்லோகத்தை தேசியன் உதாரிக்கிறார். யுகபத் சர்வம் யோவேத்தி, ஏன்னா எம்பெருமான் சர்வைக்கிறான் அப்படின்னாலே அவன் வந்து எல்லாத்தையும் ஒரே சமயத்துல அனைத்தையும் அறிந்து கொள்கிறான். ஆனால் நமக்கு அப்படி இல்லையே, சம்சார பந்தம் ஒண்ணு இருக்கிறதுனால நமக்கு அது வராது. ஆனால் ஆத்மஸ்வரூபம் பாருங்கோ, அது எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டே இருக்குது. அகம் அகம் அகம் அகம்னு பிரகாசிச்சுட்டே இருக்குது. இதுக்கு உதாரணம் சொன்னா தெரியும், நாராயணன் நல்லவன், நாராயணன் கெட்டவன், நாராயணன் முசுடு, நாராயணன் அசடு, இத்தனை வார்த்தைகள் வருது. ஏன் இப்படி வந்தது? நான் உங்ககிட்ட தன்மையா நான் பேசினேன்னா நான் நல்லவன் நாராயணன் சாத்விகன் அப்படின்னு சொல்லலாம். நான் முரட்டுத்தனமா பேசினேன்னாக்க அவன் துஷ்டன், கோபிச்சுட்டேன்னாக்க அவன் முசுடு, ரெண்டு கட்டாந்தரமா பேசினா அசடு. இப்போ ஒரே சமயத்துல அத்தனை வந்ததோ, கோபம் சாபம் முசுடு அசடு இதெல்லாம் ஒரே சமயத்துல வந்துதா? ஒரே சமயத்துல வர்றதில்லை, அப்பப்பதான் அது வர்றது. எப்பொழுதும் வர்றதில்லை, எப்பொழுதும் வர்றதில்லை, எப்பொழுதும் வர்றதில்லை. அதனால எப்பொழுதும் வராததுனால நீ இந்த குணங்கள் தர்மங்கள்லாம் என்ன பண்ணணும்னாக்கா எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்காது. இப்ப ஞானமும் ஒரு தர்மம் தானே, அந்த ஞானத்தினுடைய நிலைகள் தான் கோபம் பாபம் தான் நம்ம சித்தாந்தத்துல. அதனால அவைகள் அனைத்துமே எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்காது. ஆனால் ஆத்மஸ்வரூபம் இருக்கு பாருங்க, எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்கும். பின்னாடி சொல்ல பாரு, அடுத்த சோகத்துக்கும் ஸ்லோகத்துல அது வரப்போறது அகம் மகம் மகம் மகம் மகம்னுட்டு எப்பொழுதும் பிரகாசிச்சுட்டு இருக்குது. அதுதான் ஆதாரமாக இருக்குது, அதுதான் நமக்கு ஆதாரமாக இருக்குது, நம்ம ஞானத்துக்கு அது ஆதாரமா இருக்கு. ஆகவே இதுவும் நித்தியம் அதுவும் நித்தியம். அதனால இத வந்து ஒத்துண்டுதான் ஆகணும். இது அர்த்தாபத்தி பிரமாணம் அல்லது ஸ்ருதி அப்படின்னு நாங்க சொல்ல போறோம். இப்போ யுக்தி எல்லாம் சொன்னா கூட எங்களுக்கு சுலபமான ஒரு விஷயம், என்ன சுலபமான விஷயம், தர்மிகிராகம். தர்மிகிராக பிரமாணம் எங்களுக்கு ஸ்ருதி தான். அதாவது அலௌகிக பதார்த்தங்கள்ல அதீந்திரிய பதார்த்தங்கள் கண்ணால பாக்கிறதுக்கு ஆனா பிரத்யக்ஷம் பிரமாணமா இருக்கலாம், அலௌகிகமான பதார்த்தங்களுக்கு எல்லாம் எது முக்கியம் அப்படின்னா தர்மிகிராகம் ஸ்ருதி தான். ஸ்ருதி தான் பிரமாணம், வேதம் தான் பிரமாணமா இருக்கு. அந்த வேதம் நமக்கு வந்து சொல்லிட்டு போறது நான் விஜ்ஞாதோ விஜ்ஞாதேஹே விபரலோகோ வித்யதே அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கு. விஜ்ஞாதுஹு விஜ்ஞாதே விபரலோகோ வித்யதே அப்படின்னு இருக்கு. விஜ்ஞாதுஹு அப்படின்னாக்க ஞாதான் அர்த்தம், ஞானத்துக்கு ஆசிரியமா இருக்கக்கூடிய ஞாதாவான ஆத்மா அப்படின்னு அர்த்தம். விஜ்ஞாதேஹே அப்படின்னாக்க விஜ்ஞாதின்னா ஞானம்னு அர்த்தம், தனபோத ஞானம். இந்த ரெண்டுத்துக்கும் ந விபரலோகோ வித்யதே, விபரலோகா ந வித்யதே, அதாவது ரெண்டுத்துக்கும் அழிவுன்றதே கிடையாது, அழிவுன்றதே கிடையாது, ரெண்டும் பிரிஞ்சே இருக்காது, ரெண்டுத்துக்கும் அழிவே கிடையாது, எப்பொழுதும் இருக்குது. இதுலயே இன்னொரு விஷயம் இருக்கு, இந்த விஞ்ஞாதாருக்கான ஆத்மா அவனுக்கு அவனை காட்டிலும் ஞானம் வேறுபட்டதுன்னு தெரிஞ்சு விடுறது. ஞானமும் ஞாதாவும் வேறுபட்டவர்கள் அப்படின்னு தெரிஞ்சு விடுறது அது. அதனால இப்ப வேற வேறன்னு சாஸ்திரம் சொல்லிட்டு போயிடுச்சு, வேற வேறன்னு சாஸ்திரம் சொல்லிட்டு போகச்ச ஞானம்தான் ஆத்மான்னு எப்படி நீ ஒத்துக்க முடியும், அதை எப்படி சொல்ல முடியும்? ஒரு ஸ்ருதி அடுத்த ஸ்லோகத்துக்கு வரும் அது. யதா சைந்தவகணா அனந்தரோ அபாஷ்யா கிருஷ்ணா ரசகணையேவ. சைந்தவன்னா உப்பு கட்டின்னு அர்த்தம், சிந்துன்னா சமுத்திரம், அந்த சமுத்திரத்துல இருந்து வர்ற உப்பு கட்டி சைந்தவகணம்ன்றது. அது அனந்தரஹா அபாஷ்யா கிருஷ்ணா ரசகணையேவ. நீங்க உப்ப வயல போட்டுனீங்கன்னு வச்சுக்கோங்க, உப்ப வயல போட்டுனாக்கா அது இத்தனோடு கிள்ளி போட்டுனாலும் சரி, பெருசா உப்ப போட்டுனாலும் சரி, உடச்சி உள்ளுக்குள்ள இருக்கிற பாகத்தை உள்ள போட்டுனா வாயில போட்டுனாலும் சரி, எது போட்டுனாலும் கறிக்கதான் கறிக்கும், கறிக்கதான் கறிக்கும். அதனால இது முழுக்க முழுக்க இதுக்கு ஒரு ரசம் இருக்குது. அங்க ஸ்ரீபாஷ்யகாரர் எம்பெருமானால் அந்த அதிகரண விஷயத்துல நாலாவது அத்தியாயம் நாலாம் பாகத்துல பிரம்ம அதிகரணம் அங்க கடைசி சூத்திரம் வியாக்கியானம் நினைச்சே ஒரு விஷயம் அழகா ஒரு உதாரணம் சொல்ற. அந்த ஏன் இத மாதிரி உதாரணம் சொல்லிச்சு ஸ்ருதி, ஒரு சைந்தவகணம் இருக்க உப்பு கட்டி அது முழுக்க முழுக்க ரசகணமா இருக்குது, உப்பு கறிப்போடையே இருக்காது. அந்த மாதிரி இந்த ஆத்மா இருக்கானே கிருஷ்ணா விஞ்ஞான கண ஏவ பிரஜான கண ஏவ, உள்ள வெளியில எல்லாம் ஞான சுரூபமாவே இவன் பிரகாசிக்கிறான் அப்படின்னு ஏவகாரம் போட்டு சொல்லிட்டு கொடுத்து அங்க எம்பிரமானா கிருஷ்ணா ரசகண ஏவ அப்படின்னு ஏன் சாதிக்கணும் ஸ்ருதி அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்ற. ஏற்கனவே சொல்ற பண்ணி அந்த மாம்பழம் தோல்லியோ அதை சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்கோ, தோல் கசக்கும், உள்ள பழம் அற்புதமான மதுரத்தோட இருக்கும் மாதுரியத்தோட, ஆனால் நீங்க சாப்பிட்டே வந்துட்டு கடைசியில அந்த கொட்டை இருக்கு பாருங்க மாங்கொட்டை, அந்த இடத்துல நீங்க எல்லாம் பல்ல வச்சீங்க கழிச்சீங்கன்னு கொஞ்சம் கூசுறா மாதிரி இருக்கும், புளிப்பு தெரியும், புளிப்பு தெரியும். இப்போ ஒரே மாம்பழத்துல தோலை வச்சுட்டு பார்த்தா கசப்பு தெரியறது, உள்ள பழத்தை பார்த்தோம்னாக்கா மாதுரியம் தெரியறது, திதைப்பு அவ்வளவு அற்புதமா இருக்கிறது, அப்படி இருக்கு. அதனால இங்க வந்து பேதம் இருக்கு, ரசத்துக்கு பேதம் இருக்கு. ஒண்ணு கசக்கிற சித்த ரசம், இன்னொன்னு மதுர ரசம், அப்படி இருக்கு. ஆனால் உப்பு கட்டியில அது மாதிரி கிடையாது, உப்பு கட்டில கிடையாது. இப்ப இத உபநிஷத் சொல்லிடுச்சு, இத உதாரணம் சொல்லி இத மாதிரி ஆத்மஸ்வரூபம் ஞானஸ்வரூபமாவே இருக்கு அப்படின்னு சொல்லிடுச்சு. சந்தோஷம். உடனே ஒரு கேள்வி வருது, அப்படியானாக்கா இவனுக்கு ஞானத்துவம் எங்க வந்தது? தர்மபூதம் ஞான தர்மமே கிடையாது அவனுக்கு, எதுவுமே அவனுக்கு கிடையாது அப்படின்னு கேள்வி வரும். அது கேள்வி வரச்சு அதற்கு பதில் என்ன சொல்லிட்டேர்னாக்கா, இந்த உப்பு கட்டி திருஷ்டாந்தத்தை பாருங்க, உப்பு கட்டி முழுக்க முழுக்க ரசகணமா இருக்கு, கறிப்போடையே இருக்கு அப்படின்னு சொன்ன முடிஞ்சோ, அங்க சுவாமி எம்பெருமானால் அழகான ஒரு கேள்வி கேட்கிறாருங்க, உப்பு கட்டியில கரிப்பு இருக்கு உண்மை, ஆனால் அந்த உப்பு கட்டியில திருடமா இருக்குது, உப்பு கட்டி இடிச்சா தூளா போறது, அது சதுரமா இருக்கு, செவ்வகமா இருக்கு, அந்த இந்த மாதிரி இருக்கு, அந்த மாதிரி இருக்குன்னு அது தர்மம் இருக்கா இல்லையா? வெறும் கரிப்பு ஒண்டிதான் இருக்கா, அதுல கரிப்புங்கிறது ஒரு தர்மம் சுபாவம், அந்த மாதிரி அது கெட்டியா இருக்கு, அது சதுரமா இருக்கு, கொஞ்சம் வெளுப்பா இருக்கு, சில சமயம் வெளுப்பு மங்கி இருக்கு, இந்த மாதிரி எத்தனை சொல்றோம். அதனால தர்மங்களும் இருக்கு, தர்மியும் இருக்கு, அதுல அதை நீங்க ஒத்துட்டுதான் ஆகணும். அந்த மாதிரி ஆத்மா ஞானஸ்வரூபமா இருந்தாலும் அதற்கு ஞானமும் உண்டு, தர்மபோத ஞானமும் உண்டு, ரெண்டுத்துக்கும் பேதமும் உண்டு. அதனால விஜ்ஞாதுஹு விஜ்ஞாதே விவரலோபோ வித்யதே அப்படின்னா ஸ்ருதி வாக்கியம் இருக்கு, நிறைய இடத்துல இருக்கு. ஜிக்ராணீதி, நான் முகர்ந்து பார்க்கிறேன். முகர்ந்து பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க என்ன அர்த்தம்? அந்த வாசனைய தெரிஞ்சுக்கிறதுன்னு அர்த்தம். அதுவும் ஞாத்ருத்வத்தினால் சொல்றது. அங்க வரிசையா வரும், கிராதா ரசகிதா வரிசையா வரும், மந்தா ஸ்ரோதா கிராதா ரசகிதா விஜயானா புருஷா அப்படின்னு வாக்கியம் ஒண்ணு இருக்கு. அது பிரச்சனை பண்றதுலயோ அதுல கொள்கைக்கு பண்றதுலயோ இருக்கு, அதை எடுத்திருக்கா. அதுதான் இத சொல்லும் பொழுது இந்த ஆத்மா எப்படி இருக்கான்னாக்கா, கிராதா முகர்ந்து பாக்குறவன், மந்தா நினைச்சு பாக்குறவன், ஸ்ரோதா கேட்கிறவன், திரஷ்டா பார்க்கிறவன், இதெல்லாம் தர்மபூத ஞானத்தினுடைய காரியங்கள். தர்மபூத ஞானத்தினுடைய காரியங்களாத்தான் அவைகள்லாம் இருக்கு, அதெல்லாம் தர்மமாத்தான் இருக்கு உனக்கு. அததான் இங்க சொல்றது. ஆகையினால நாங்க ஸ்ருதி சொல்றத வச்சுட்டு சொல்றோமே தவிர்த்து நாங்க கல்பிக்கல, கல்பிக்கவே இல்லை. விஜ்ஞாதோ விஜ்ஞாதே சொல்லப்பட்டதுன்றது இது ஒரு வாக்கியம். இந்த மாதிரி நிறைய வாக்கியங்கள் இருக்கு. அனுச்சித்தி தர்மா அப்படின்றது, அது அணு உச்சித்தின்ன அழிவு, அழிவற்ற தர்மத்தை உடையது ஆத்மா அப்படின்னு. அழிவற்ற தர்மம்னா ஞானம். அந்த ஞானமானது இவங்கிட்ட எப்பொழுதும் இருக்கு, எப்பொழுதும் உன்னோட சேர்ந்து இருக்குது அப்படின்னு சொல்றது அது. அதனால இப்ப நீ என்ன கேட்ட, கௌரவம் இந்த மாதிரி கல்பிச்சாக்கா கௌரவம் வருமே, கல்பிக்காட்டா லாகம் இருக்கே அதுவே போருமே அப்படின்னு நீ கேட்ட. அதுக்கு பதில் சொல்ற, நகி வசன விரோதே நியாயப்பிரவர்த்ததை. ஸ்ருதி, ஸ்ருதிக்கு விரோதம், ஸ்ருதி ஒண்ணு சொல்லிடுத்துனாக்கா அதுக்கு விரோதமாக எந்த நியாயமும் பிரவர்த்திக்காது. நிவந்தரா சொல்ற வசனம் வாக்கியம் சொல்லிடுத்து, வேத வாக்கியம் பிராமாணிகமான வேத வாக்கியம் ஒரு விஷயத்தை சொல்லிடுத்துனாக்கா அதுக்கு விரோதமாக நீங்க எந்த யுக்தியும் பிரவர்த்திக்காது, யுக்திகள்லாம் அடிபட்டு போயிடும். ஸ்ருதி தர்மகிராக பிரமாணம், இது அதீந்திரியமான விஷயம். ஆத்மாவை கண்ணால பார்க்க முடியாது, ஞானத்தை கண்ணால பார்க்க முடியறது இல்ல, பரமாத்மாவை கண்ணால பார்க்க முடியறது இல்ல, சிருஷ்டி ஸ்திதி பிரளயம் இது எதையுமே நம்ம கண்ணால பாக்குறது இல்ல. இதெல்லாம் அதீந்திரியமான விஷயம், அலௌகிகமான விஷயம். அலௌகிகமான விஷயங்களை சாஸ்திரமே பிரமாணம் தான், சாஸ்திரம் தான் பிரமாணம். அதனாலதான் தஸ்மாத் சாஸ்திர பிரமாண சாஸ்திரம் பிரமாணத்திலே காரியாகாரிய வியவஸ்தான் பெரியவா சொல்லிட்டு போயிருக்கா. ஆகையினால வசன விரோதம், வசனத்துக்கு விரோதமானதுன்னாக்க இந்த யுக்திகள்லாம் நிக்கவே நிக்காது. அதனால ஆதாரமா நித்தியமா ஏன் ஆத்மா கல்பிக்கணும் அப்படின்னா நீங்க கேள்வியே கேட்கக்கூடாது. ஏன்னா ஸ்ருதி சொல்லெடுத்தது, ஸ்ருதி வந்து பிரத்யட்சமா இருந்தது. அதனால லாகவம் கௌரவம் அதெல்லாம் சொல்லக்கூடாது அப்படி. நீ சரி, நீ சொன்ன பிரகாரமே வச்சுக்கிறேன், லாகவம் கௌரவம்னு. இப்போ ஸ்ருதி பிரத்யக்ஷமா எனக்கு பிரத்யக்ஷ்ருதின்னு நாங்க இது சொல்றோம், சாக்ஷாத் ஸ்ருதி இந்த மாதிரி சொல்லிட்டு கொடுத்தாங்க. கல்பிக்கல, ஸ்ருதிக்கு அர்த்தத்தை கல்பிக்கவே இல்லை, ஸ்ருதிய ஸ்பஷ்டமா சொல்லியிருக்கு இந்த மாதிரி. அதனால இது பிரத்யக்ஷ்ருதின்னுட்டு பாஷ்யகாரன் சூத்திரகாரன் இது பண்ற பிரத்யக்ஷ அனுமானாபியாம் அப்படின்னு சூத்திரம் சொல்றது. பிரத்யக்ஷ அனுமானாபியாம், பிரத்யக்ஷம்னா ஸ்ருதின்னு அர்த்தம், அனுமானம்னாக்கா ஸ்மிருதின்னு அர்த்தம். ஏன் அதை பிரத்யக்ஷமான சாட்சா ஸ்ருதியே சொல்றதே அப்படின்னு சூத்திரகாரன் நம்ம சொல்லி கொடுக்குறாரு. அதை எந்திரமான பிரத்யக்ஷம்னா ஸ்ருதின்னு அர்த்தம் பண்ணிட்டு போயிருக்காரு. சங்கராச்சாரம் அப்படிதான் பண்றாரு எல்லா இடத்துலயும், அது மாதிரி பிரத்யக்ஷமா பிரத்யக்ஷம் சொல்லிட்டாக ஸ்ருதின்னு அர்த்தம் பண்றாரு. ஆகையினால இதெல்லாம் வராது. இப்ப நம்ம பிரத்யக்ஷமாவே குடம் அப்படின்னு சொல்றோம், குடங்கள் அப்படின்னு சொல்றோம். ஒரு இடத்துல பல குடங்கள் தேவையா இருக்கு, அப்புறம் அதுக்கு திரும்பணும். பல குடங்கள்ல விஷயம் என்ன பண்றாங்கனாக்க, அவாவா வெளி குடம் எடுத்துன்னு போவா, பித்தர குடம் எடுத்துன்னு போவா, செப்பு குடம் எடுத்துன்னு போவா, அவாவா சக்தி எடுத்துன்னு போய் நதியில அந்த குடத்தை சுத்தி பண்ணி அதுக்கப்புறம் ஜலத்தை எடுத்துட்டு சிரசா அத தரிச்சுண்டு உபநாடம் சொல்லிண்டு சசியவாதம் ரெண்டு எழுத்துக்களை பின்பற பிரமாணம் தோற்றுறோம். இப்போ ஏன் பல குளங்கள் வேணும்? நீங்க தான் சொல்றீங்க நிறைய கல்பிச்சாக்க கௌரவம் ஒன்னே ஒண்ணுன்னு சொன்னா கல்பிச்சு இருந்ததுனாக்கா அது லாகவம் அப்படின்றீங்களோ. அவ பல குடங்கள் ஏன் சொல்லணும்? லோகத்துல பல குடங்கள் இல்ல, ஒரே ஒரு குடமே போறோம், ஒரு குடம் தான் இருக்குது. லோகத்துல பல பசுமாடு கிடையாது, ஒரே ஒரு பசுமாடு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போங்களேன். ஏன்னா நீங்க தான் சொல்றீங்க கௌரவம் அதிகமா கல்பிச்சா கௌரவம், குறைவா கல்பிச்சாக்கா லாகவம் அப்படின்னு நீங்க சொன்னீங்க. அதிகமா கல்பிச்சா கௌரவம் தானே, அப்ப ஒரு பசுமாடே இருந்து போட்டமே, பல பசுமாடு எதுக்கு சொல்லணும்? வேண்டியதே இல்லையே. பல பசுமாடுன்னு சொன்னாக்கா கல்பனா கௌரவம் வந்துடுறது, நீ தானே சொல்றேன். அதனால கல்பனை அதிகமா போயிடுறது, அதனால நீ இது பண்ணாத. அப்ப நீ என்ன சொல்லணும்? பணமுக கௌரவம் அதோஷாயாது. நிறைய பசுமாடு, நிறைய மனுஷா, நிறைய மனுஷா இருக்கிறதுனால நிறைய பசுமாடு வேணும், நிறைய பால் வேணும் அப்படின்னா நீ சொல்றோம் பழமுக கௌரவம் தோஷாய. பழத்தோட கூடின, பலனோட கூடின கௌரவமானது தோஷம் இல்லை அப்படின்னு நீ சொல்லணும். அதையே நாங்க திருப்பி இங்க சொல்லிட்டு போறோம், பழமுக கௌரவம் தோஷாய. இந்த ஏன் அப்படின்னாக்க இது ஸ்ருதியும் சொல்லிடுச்சு, ஸ்மிருதிகளும் சொல்றது. அது மட்டும் இல்ல, இந்த தர்மபுத ஞானத்தை அங்கீகரிச்சாதான் ஞாத்ருத்தனை உனக்கு சித்திக்கும். லோகத்துல பிரயோகம் இருக்கே, பிரத்யட்சமா பார்க்கணும். நான் கடத்தை அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு சொல்றோம். நான் அப்படின்னுட்டு அகம் அப்படின்றது ஆத்மாவை சொல்றது தர்மி சுரூபத்தை. அத மாதிரி கடம் அப்படின்னுட்டு பிரமேயத்தை சொல்றது, விஷயத்தை சொல்றது. ஜானாமி அப்படின்னு சொல்றதுனால ஞானத்தை சொல்றது, ஞானத்தை கொண்டு நான் அறிந்து கொள்கிறேன் அப்படின்னு அர்த்தம். நான் அறிந்து கொள்கிறேன், அறிந்துன்றதுனால ஞானம், நான் அப்படின்றதுனால ஆத்மஸ்வரூபம். லோகத்துல இருக்கே இந்த மாதிரி தர்மங்கள் இருக்கச்ச அது இல்லை அப்படின்னு நீ சொல்றது சரியாது. ஆகையினால இது தவறு, இது தவறு. அதனால ஞானம்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஞானம் நித்தியமானது. அந்த ஞானத்துக்கு ஆசிரியம்னு ஒண்ணு இருக்கு, இருக்கு அதுவும் நித்தியமானது. அதுதான் ஆத்மா, அவனுக்கு தான் ஞாதான் பேரு, அவனுக்கு தான் பிரத்யேக ஆத்மா அப்படின்லாம் பேரு. இதெல்லாம் இருக்கிறதுனால இது இல்லைன்னா சொல்லக்கூடாது. அதனால இது ஸ்ருதி சித்தம், யுக்த சித்தம், அத மாதிரி அனுபவ சித்தம். அதனால அதுக்கு விரோதமாக சொல்லக்கூடாது அப்படின்றத இந்த ஸ்லோகத்தை நானும் சாதிக்கிறேன். இப்ப ஸ்லோகத்தை சேவிக்கலாம். தீர்ணிஸ்யா பக்ஷே பிரசரதி பகுதா அர்த்தேஷு சைவேந்திரியாத்யைஹி தேனாத்மா அஜாகனஸ்தஸ்தனைவ கிமிஹ ஸ்வீக்ரியேதேதி ஜன்ன கல்பியம் சேத் ஆத்ம தத்துவம் கதயிதுமுச்சிதம் லாகவம் தத்ர யுக்த்யா நித்யாசா யஸ்ய தத்வான் அபி நிகமமிதோ கௌரவம் நாஸ்ய பாரஹ யஸ்ய. வேதாந்தி, நம்ம சிஷ்யாத்வைத வேதாந்திகள், எம்பெருமானாருடைய சித்தாந்தம், எம்பெருமானார் தரிசனம், ராமானுஜ தரிசனம் ஆச்சு. இதுல அவனுடைய அந்த வேதாந்தியினுடைய பக்ஷே அவா சித்தாந்தத்துல தீஹி புத்தி ஞானம் அது நித்யா எப்பொழுதும் இருக்காது அப்படின்ட்டு உங்க சித்தாந்தத்தை சொல்லிக்கிறீங்க. மேல சைவ அந்த புத்தியே இந்திரியாத்யைஹி இந்திரியன் பிராணம் இவைகள்லாம் கொண்டு, அது மாதிரி இந்திரியங்களும் இருக்கு, அனுமானம் சப்தம் முதலான காரணங்கள் பிரமாணங்கள் அதை துணை கொண்டு, அர்த்தேஷு அர்த்தங்கள்ல, அர்த்தங்கள்ல விஷயங்கள் அர்த்தம் அயம் கடகா அயம் படகா அப்படின்ற விஷயங்கள்ல பகுதா பிரசரதி பலவிதமா பிரசரதி அது பரவது. ஒரு தர்மபோத ஞானம் இருக்கு, இந்த தர்மபோத ஞானம் என்ன பண்றதுன்னாக்க, இந்திரியங்களை கொண்டு, அனுமானம், சப்தம் முதலானவைகளை கொண்டு பல விஷயங்களை அறிந்து கொள்கிறது. அதனால நமக்கு ஞானம் பரவுறது. ஒரு குழந்தை பிறந்ததுனாக்க அந்த குழந்தைக்கு என்ன தெரிஞ்சது? முதல்ல ஒண்ணுமே தெரியல. ஏதோ அம்மா வந்து தண்ணியத்தை கொடுப்பா, அதை சாப்பிடும், தூங்கும், பசிக்கிச்சு அழும், சிரிக்கிறதுன்றது தூக்கத்துல தான் சிரிக்கும், மூஞ்சிட்டு இருக்கிச்சு சிரிக்காது அந்த ஒரு மாசத்துக்கு. அதுக்கப்புறம் ஒரு மாசத்துக்கு மூஞ்ச பாக்குறது, சிரிக்கிறது படிப்படியா தான் வருது. அப்போ அதனுடைய ஞானம் வந்து முதல்ல பிரசரணம் ஆகல, பரவலை. அப்புறம்தான் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய ஞானமானது இந்த இந்திரியங்கள் எல்லாம் கொண்டு எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறது அப்படின்னு சொல்றோம். அதனால தர்மபோத ஞானமானது இருக்கு, அது நித்தியமா இருக்குது. அது என்ன பண்றது? இந்திரியங்கள் முதலானவைகளை கொண்டு எல்லாத்தையும் அறிந்து கொள்கிறது அப்படின்ட்டு சொல் அதை ஒத்துருக்கீங்க. தேன அதனால அந்த வேதாந்தியினாலேயே இஹ இந்த விசாரத்துல ஆத்மஸ்வரூபம் என்னது, எது ஆத்மா அப்படின்ற விசாரத்துல அஜாகலஸ்தனைவ ஆட்டின் ஆடு ஆடு இருக்குதே அதன் கழுத்துல ஒண்ணு தொங்கிட்டு இருக்கும், ஒண்ணு தொங்கிட்டு இருக்கும். அது அந்த அவயவம் எதுக்கு? அந்த காலத்துல லத்திகா காரணம் திமுக காரணம் சொல்லுவோம், ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு கவர்னரும் தேவையில்லை அப்படின்னுவா, ஆட்டுக்கு தாடியும் நாட்டுக்கு ஆளுநரும் தேவையில்லை அப்படின்னு சொல்லுவா. ஏன்னா அது அதுக்கு என்ன பிரயோஜனம் இருக்கு? அதுக்கு தேவையே இல்லை. அதுக்கு அஜாகலஸ்த அஜானாக ஆடு, அதனுடைய கழுத்துக்கு கீழே தொங்கறதுக்கு பாருங்க. அத மாதிரி பயனே பிரயோஜனமே இல்லை. அதை எதுக்கு எடுத்துக்கணும்? கிம் சீக்கிரியத எதுக்கு? இந்த ஞானத்தை காட்டிடும் ஒரு ஆத்மா இருக்கு அப்படின்னு எதுக்கு நீ எடுத்துக்கணும்? எதுக்கு எடுத்துக்கணும் அது? இது சேது அப்படின்னு கேட்டாக்கா என்ன, அது தப்பு, அது தப்பு. ஆத்மத்தை ஆத்ம தத்துவம் தான் அவன் திருப்பி கேட்கிறான். ஆத்ம தத்துவம் கல்பியம் சே, நீங்க வந்து எங்களை பார்த்து இப்படி கேக்குறீங்க, ஆத்ம தத்துவம் தான் கல்பிக்கப்படுறதே அது எதுக்குன்னு கேட்டீங்க. அதுக்கு பதில் சொல்ற, ஆத்ம தத்துவம் கல்பியம் சே கல்பிக்கப்படுறதா இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, தத்ர அந்த விஷயத்துல யுக்தியா யுக்திய கொண்டு தர்க்க யுக்தி அதெல்லாம் கொண்டு லாகவம் கதையிடும் உச்சிதம். இது லாகவம், ஞானத்தை கொண்டே எல்லாமே சிந்திச்சு விடலாம், ஞானத்தை காட்டிலும் ஞாபகத்தை வேண்டாம், ஆத்மா வேண்டாம் அப்படின்லாம் சொல்லி இதான் லாகவம் அப்படின்னு சொல்லலாம். ஆனா எஸ் ஏ எந்த ஒரு வாதம் பண்றவனுக்கு சா அந்த புத்தியானது ஞானமானது நித்யா நித்தியமா இருக்குது அப்படின்னுட்டு நிகமமிதா நிகமமிதா வேதத்தினால சொல்லப்பட்டிருக்கு அறியப்படுகிறது. வேதத்தினாலதான் அறியப்படுறதே தவிர்த்து நாங்க எதாவது கல்பிக்கிறோமா? நாங்க எதுவும் கல்பிக்கல, நாங்க கல்பிக்கல. அறிவுன்னு ஒண்ணு இருக்கு, அந்த ஞானமானது நித்தியமா இருக்கு அப்படின்னு சுருதி சொல்றது, சுருதி சொல்றது, வேதம் சொல்லி கொடுக்குற நமக்கு. அதனால என்னுடைய பட்சத்துல வேதம் சொல்லித்து ஞானம்னு ஒண்ணு இருக்கு, அது நித்தியமா இருக்குது அப்படின்னு வேதம் சொல்லித்து. அத மாதிரிதான் தத்வானபி அதை உடையவன், ஞானத்தை உடைய ஆத்மா, ஆத்மா கூட நிகமமிதக வேதத்தினாலேயே அவனும் சொல்லப்பட்டவன். இது வந்து நாங்க என்னவோ கற்பிக்கல. எப்படி ஞானம் நித்தியம் அப்படின்னு சாஸ்திரம் சொல்றது, ஞானம் அணி நித்தியம் நாங்களே கற்பிக்கல, நாங்க வாதம் பண்ணல, நாங்க என்ன சொல்றோம், ஸ்ருதி சொல்றதுன்னு தான் சொல்றோம். ஞானம் நித்தியமா இருக்கு, ஞானம் நித்தியமா இருக்குன்னா அந்த ஞானத்தை உடைய ஆத்மாவும் நித்தியமாக இருக்கிறான், ஆத்மாவும் இருக்கான், ஞானத்தை உடையவனும் இருக்கிறான், ஞானத்தை உடைய ஆத்மாவும் நித்தியமாக இருக்கிறான். தர்மி நித்தியமா இருந்தாதான் தர்மம் நித்தியமா இருக்க முடியும், தர்மி போயிடுதுன்னா தர்மம் போயிட முடியும். ஆக நித்தியமான ஞானம் அதுக்கு ஆசிரியமாக ஆதாரமாக ஆத்மான்னு ஒண்ணு இருக்குது, அதுவும் நிச்சயமாக இருக்குது. அது கூட வேதத்தினாலதான் அறியப்பட்டது. அதனால அஸ்ய இந்த இந்த மாதிரி தத்துவத்தை சொல்ற வேதாந்தி நாம் எல்லாம், நமக்கு கௌரவம் அறிவு ஞானம் இருக்கு நிச்சயமா. அதுக்கு ஆதாரமாக அந்த ஞானத்தை காட்டிலும் வேறுபட்ட ஆத்மா இருக்குது அப்படின்னு நாங்க கல்பிக்கிறது கௌரவம். அந்த கௌரவம் நீ சொல்ற பாரு, அது நான் பார, அது பாரம் இல்லை, சுமை இல்லை. பாரம்னா என்ன அர்த்தம்? தோஷம்னு அர்த்தம். அந்த தோஷமே கிடையாது. அது ஏன்னா ஸ்ருதி நகிதிரட்டே அனுபவம் வசன விரோதே நகி நியாய பிரவர்த்ததே. ஸ்ருதி விரோதம் வந்துருச்சுனாக்க எந்த நியாயமும் எடுப்படாது. ஏன்னா வேதம்ன்றது தோஷமற்றது. எல்லாம் சாதிக்க போற அஞ்சாவது பரத்துல வேதம் நித்தியமானது, அது அபூர்வ விஷயம், மனுஷனால பண்ணப்பட்டது இல்ல, அது சுத்தமானது, எந்த தோஷமும் கிடையாதது அதுக்கு அப்படின்லாம் சொல்ல போறோம். அதனால அது அப்படி சுத்தமான சாஸ்திரமானது ஞானத்தை சொல்லி அதுக்கு நித்தியத்துவத்தையும் சொல்லிட்டு அந்த ஞானத்துக்கு ஆதாரமாக ஒரு ஆத்மா இருக்கான், அவனும் நித்தியமானவன். இந்த ஞானத்துக்கும் ஆத்மாவுக்கும் சம்பந்தமும் நித்தியமானது, அது அழியவே அழியாது அப்படின்னு சொல்றது. அதனால வேதத்துல என்ன சொல்றோம் அததான் நாங்க ஒத்துன் இருக்கோம். அப்படி ஒத்துன் இருக்கிறதுனால அது தவறு, அதுல கௌரவ கல்பனை லாகவ கல்பனை இல்ல, அதனால ஞானமே போறோம்னா நீ கேள்வியே கேட்க முடியாது. அப்படி தோஷம் சொல்றியா கௌரவம்ன்றது, அது எங்களுக்கு இஷ்டம்தான். ஏன்னா வேதம் சொல்றது, வேதம் சொல்றதுன்னா அதுக்கு மேல வேற என்ன எனக்கு வேணும்? சாஸ்திரம் என்ன சொல்றதோ அந்த சாஸ்திரம் சொல்றதுதான் அங்க அங்கீகரிப்போம். அதனால அதுதான் சரி அப்படிங்கறத இந்த ஸ்லோகத்தினால சாதிச்சு ஞாத்ருத்தமும் ஞானமும் ரெண்டும் நமக்கு உண்டு அப்படின்றத இத சொல்ற இத ஸ்லோகம் சேவிக்கலாம். தீர்நித்யா யஸ்ய பக்ஷே பிரசரதி பஹுதா அத்தேஷு சைவேந்திரியாத்யைஹ தேன ஆத்மா அஜாகலஸ்தஸ்தனைவ கிமிஹ ஸ்வீக்ரியேதேதி சேன்ன கல்ப்யம் சேத் ஆத்மதத்வம் கதயிதுமுசிதம் லாகவம் தத்ர இத்யா நித்யாசா யஸ்ய தத்வான் அபி நிகமமிதோ கௌரவம் நாஸ்ய பாரஹ. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குணவே நமஹ. அஸ்மத் குரு பரம்பராயே நமஹ. அடியேன்.